ీమహిందోలక్ష్మీయుక్తోదయాదిరాధమచార్యరంగేషపురోహిత శ్రీవత్సాంగసుదశ్రీమాన్ తేజసే మేస్సు భూయతే ఆశ్చర్యమాన జీవనత్తు కోసం విరాట్టుడి వైభవత్తు అనుభవించుకుంటాం. విరాట్టి గణేష్ యాజుడా వెంట ఎల్లారికి శ్లోకాచి ఎట్టావది శ్లోకే బట్టలు என்ன கேட்டார் வாணி விலாசம் என்னுடைய வாக்கு அவருடைய புஷ்டி எல்லாரும் காது தீர்ந்து கேட்க முடியாது முடிச்சார். சவணயோகோ அனிமேஷ நிஷைவியம் வாணி விரதம் வைக்க சமேல பகுமுகிய பலவிதமா நீ பண்ணி வைக்கணும் பார்த்துக்கிறார். இன்னைக்கு 9வது ஸ்லோகம் ஸ்ரீஸ்தீஹி ஸ்ரீரங்கே தேதவதகத்யாம் பகவதே ஸ்ரீயம் త్వత్తో ఉప్పి ఉచ్చైః వయమిహ భరామః శృణుతరాం నిరుతే భూయాస్థాం సుఖతర కవరే శ్రవణతరాం పునః హర్షోత్కర్షాది స్ఫుటలపురయోః కంచుకృషితం ఏష్టిహి పెరుమాళ ప్రయాక్తికి వసతి ప్రయాక్తియాల పెరుమాళకు వసతి యారు వసతి ఒవ్వొరు సమయం చల్ల ముడియాలి అయినాలే இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மாதகா தேவி ரங்கநாயகியை விழித்து கூப்பிடுவார். இந்த ஸ்லோகத்தை ரங்கநாதன கூப்பிடுற ரங்கராஜன கூப்பிடுற எப்பேற்பட்ட ரங்கராஜன் ஸ்ரீஸ்ரீ ஸ்ரீரங்கேசய திருவுக்கும் திருவாகிய செல்வன்னி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மார்பு கிராட்டி இருக்கா அதனால நீ திருவுக்கும் திருவாகி இருக்க திருவுக்கும் திருவாகிய செல்வா திருவிழந்தூர் செம்பெருமானை மங்களாசாசனம் என்ற போல் ஆழ்வார். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசி செய்ய கண்ணா குருவை செஞ்சுவதாகி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்வா என்று அழுந்தூர் மேல் திசை நின் அம்மானே திருவுக்கும் திருவாகிய செல்வார் அனுபவிக்கிறார். விராட்டிதான் திரு பதத்தை பாடுறோம் வேகமா பண்ணா அத்த அங்கேயோ போயிடும். திருவுக்கும் திரு ஆகிய திருவா ஆனார் பெருமாள் விராட்டிக்கும் திருவாக ஆனார். அவர் வந்து செல்வர் செல்வநாரணன் செல்வா திருவுக்கும் திரு பட்டணம் பட்ட வரணவன் அப்ப பிராட்டி மாறணும். செல்வா உனக்கு பேரு தேவநாதன் பேரு நித்தியசூரிநாதன் பேரு குண்டரீகாட்சன் தான் வர்ணிக்கிற திருவுக்கு திருந்து பட்டம் அவ்வளோ சீக்கிரமா உனக்கு கிடைக்கலாம் கிடைச்சா ரொம்ப உலகெல்லாம் உண்டு முந்தை அழகான திருமார்பா. இப்போ மார்புனால்தான் உனக்கு பெருமை மார்பு உனக்கு அழகு தருது அழகா இருக்காரு ரொம்ப லட்சியகரமா இருக்கார் பெருமாள்னா காரணம் திருமார்பில் பிரார்த்தி உரைகிறான். திருவுக்கு திருவாகிய இதே நம்ம தோற்றத்தை அனுபவிச்சோம். பிராட்டிபதி சதீஸ்லோகி முதல்ல எழுதினார் அளவந்தார் தோத்திர சத்தம் வரபோது கஷ்டி ஸ்ரீயா திருவுக்கந்திரு கஷ்டி ஸ்ரீயா பரமசத்தமாஸ்தயக்கா கப்புண்டரீகனயினா புருஷோத்தமக்கா கஷ்ய அவிபாவித சதைக்கு கலாம் செய்யாம்சே விஸ்வம் விசித்த சிறிது பிரவிபாக வத்தம் பிராட்டோ சேர்ந்தால் நீ விளையாடுகின்றார். என்ன விளையாட்டு கிதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். அதனாலே விளையாட்டு இல்லாத எந்த விளையாட்டும் கிடையாது என்பதும் இவ் விளையாட்டுடையான சொல்லப்படுற ஆழ்வார். யார் ஸ்ரீ கிருஷி திருவுக்கு யார் கேட்கிறார் எந்த தேவதை பார்க்கிறதுக்கோ உண்டான விளையாட்டி மாலையோட வந்தார் எத்தனையோ பேருக்காக சொன்னோம் யக்ஷர்கள் ஆற்றவர்கள் அரசர்கள் தேவர்கள் ரிஷிகள் கிண்ணர்கள் யோகிகள் எவ்வளவு பேருக்கால அந்த கூட்டத்துல யார் அங்கேயே பார்த்ததே வரா ஒவ்வொருத்தருந்து ஒரு குணங்கு ஒரு நல்ல குணங்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு கெட்ட குணமே இல்லாத யார் நேரம் போன பெருமாள் தான் பரமசத்துவமாஸ்தயக்கா பரமசத்துவமான அவன் தான் மாறுபில உட்காண்டே அவனை மாலை இட்டால் அதனால இதெல்லாம் யாரு பெருமாள் ஒருத்தான் லட்சுமி நகம்தான், யாருக்கு தாமரை கண் கேட்கிறார், தாமரை கண் யாருக்கு உண்டு? எந்த அவதாரம் எடுத்தாலும் கண்ணு மட்டும் தாமரை மாறாது. மத்திய அவதாரத்தையும் தாமரை கண். மகாவராக ஸ்புடபத் பலோச்சனா வராக அவதாரம் எடுத்தார், கண்ணு மட்டும் தாமரை தான், பன்றி கண் கிடையாது. ராமஹா ராஜீவலோச்சனா, ராம அவதாரத்திலே மனுஷர் மாதிரி கண் இல்லை, விலட்சணமான கண். ராம அவதாரத்தில் ராஜீவ லோசனா தாமரை கண் கேட்கவே வேண்டாம். தாமரை கண்ணன் கிருஷ்ணன் பண்டிகை இப்படி எல்லாம் இருக்கா? யார் எந்த தேவதை? பெருமாள் பத்தாயிரத்தோட பத்தாயிரம் அந்த அம்சம் தேர்வா? இந்த விஸ்வம் அதை படைக்கிறான் பகவான் பிராட்டியோடு சத்தியாயுதா. அதனால சீரீத்தியே வஜனாம தேன்ட்டோரியில இவ்வளவு நாலு ஸ்லோகம் இவ்வளவுதான் போருமான கொஞ்சமே அதிகம்ட்ட. சீகி ஒரு பதம் போருமே, ஆறு ரத்தம் சொன்னாலே அந்த ரூட் எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி வரும்? சீஹி சீயத்தே சீஹி, செய்யத்தே சீஹி, சினோதி சீஹி, சாவயதி சீஹி, சினாதி சீஹி, சீராதி. இப்படி இத்தனை அர்த்தம் அந்த சீல இருக்கு, அது ஒண்ணு போருமே. சீயத்தே எல்லாரால் அடையப்படுகிறார். முதல்ல பிராட்டியில தான் போறோம், அதனால ஒரு சீகி பேர். செய்யத்தே நம்ம நம்முடைய ஆர்த்திகள்லாம் கேட்டுக்கிறா, பெருமாள் காதல போடுறா, பெருமாளை போய் அடையிறா நமக்கோசம். செய்யத்தே சீஹி சினோதி, நம்ம அலட்சியமா இல்லை, நம்ம போய் கேட்டா காது கொடுத்து என்ன குறை கேட்கிறா. சினோதி சீஹி சாவயதி, இந்த குறையெல்லாம் அப்படியே மூட்டை கட்டிட்டு போய் பெருமாண்ட ஒப்பிக்கிறா. சாவயதி கேட்புகிறார். அப்புறம் நம்ம தான் தோஷத்தோட போறவன், முதல்ல அவர் கடாட்சப்பட்ட அந்த கோதோஷம் தான் போறது, அப்பதான் பெருமாண்ட சேர்ப்பா. அவருடைய சிதாதி மிஞ்சிலான் தோஷான், நம்மகிட்ட பாப மூட்டையெல்லாம் அப்படியே கலைஞ்சுடுறா, தூக்கி தூக்கி போட்டுறான். சிதாதி ஆனால் சீ சீனாதி பக்குவப்படுத்துறா. நம்ம இன்னும் பக்குவமாகறேன்னா நம்ம புத்தியை அப்படியே தோண்டி நல்ல நல்ல புத்தியை கொடுத்து கொஞ்சம் வேணுமா பக்குவப்படுத்தாது. ஆறு அதனாலே சிஎஸ்டிஹி என்ன சொல்ல போற, இப்படிதான் பெருமாளேன்னு பிராட்டி கூப்பிடல, இவ்வளவு மகிமை உள்ளவள் அப்படின்னு சொன்னா அவருக்கு பெருமை தானே. பத்னி பெரு ரொம்ப விசேஷமா இருக்காங்கன்னா பக்தாக்கு பெருமை தானே, ரொம்ப சந்தோஷப்படுவன். முதல்ல அவனசம் ஒரு பத்திய சோதனை பண்ண ரொம்ப சந்தோஷம்தான். பத்னி இப்படி பத்னி அமைஞ்சிருக்கா பார்த்தேன், எவ்வளவு சந்தோஷம். இப்படிதான் சொல்லிட்டு பிராட்டி கூப்பிடல நினைக்கிறான் ஸ்லோகத்துல. பெருமாளே அவள் பெருமை சொல்ல போது அப்படியே உடம்பு உப்பது வருது, உடம்பு உப்பி என்ன சந்தோஷத்துல நிறைய ராஜ வேஷத்துல அந்த வெல்வெட்டார கவசங்கள்லாம் போட்டு போற நிறைய அந்த கவசம் வெடிச்சு தெரிஞ்சு போறது அவள் சந்தோஷம். பிராட்டி சந்தோஷப்படுத்தான் பெருமாளுக்கு சந்தோஷம். இப்படி பெருமாள் தன்னுடைய அச்சை மீறி சில விளையாட்டுலாம் பண்ணிருக்கான், எத்தையும் வேலை பண்ணிருக்கான். அதனால் இப்ப இவ்வளவு பெருமாளுடைய கஞ்சுகம் வெடிக்குமா? வெடிக்கும். திருமிஷ கதையில பாருங்க, திருமிஷாருடைய ஒரு சிஷ்யர் கணிகண்ணன், கணிகண்ணன் ராஜா கூட்டம் நல்ல புலவர ராஜா என்ன வச்சிருந்துக்கேன், சரி நீயும் ஆஜா புலவனா இருக்க என்ன பாடுனா, உன்னை பாடமாட்டேன் பெருமாளை விட்டு உன்னை போய் பாடுவானா, ஊரை விட்டு போட்டான். சரி நான் போறேன், ஒன்ன போட மாட்டேன், மூட்டைகளாம் சுத்தினான். திருமிசாரவா கிட்ட நியமனம் வாங்கிட்டான், நான் கிளம்புறேன், ராஜாவை தொந்தருவு, நீ போன எனக்கு என்ன வேற, நான் போன இந்த பெருமாளுக்கு என்ன வேற, திருவுக்காவல் சேனத்துக்கு பெருமாளை கேட்கிற. கணிகண்ணன் போகின்றான் காமருகோம் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சொன்னா புலவரும் போகின்றேன், நீயும் உந்தன் பெண்ணாகப்பாய் சுருட்டிக்குள். கணிகண்ணன் போறான் திருவுக்கார பெருமாளை பார்த்து, திருவிசாரதா கேட்கிறார், காஞ்சிபட்சத்துல பத்திருக்கேன், கணிகண்ணு போனா நானும் போறேன், நீ எதுக்கு பத்திருக்க கிளம்பு, நீ கிடக்க வேண்டா பொன்னையே பாடுற நாக்குடைய புலவன் நான், நானே கிளம்புறேன், நான் கணிகண்ணன் போறான் புலவராக நான் போகின்றேன், உனக்கு இங்கே சுகமான பருக்கு இங்க எதுக்கு, ஆதிசேஷன் ஆதிசேஷனோட ஆதி படுக்கை படிக்கை சுருத்துக்கள் எங்கூட வாங்க. பெருமாள் அப்படியே கூட வந்த காஞ்சி வெம்பக்கை ஓர் இரவு இருக்கை ஓரிக்கைன்னு இப்ப சொல்லுவான். ஒரு தாத்தியன் எல்லாம் தங்குறான், இது விஷயம் கேட்டு ஓடி வரான் ராஜா, வேண்டவான அபதாரம் சமைக்கணும் வேண்டிக்கிறான். கணிகண்ணன் பாடா போலாம் பழபடி அப்படின்னு திருமணி சொல்ற, கணிகண்ணன் பொக்கொழுந்தான் தம் போகத்திலேருந்து நிற்கின்றான் பிரயாணத்தை திரும்புறான் காம ரகுவங்கச்சி மணிவண்ணா. அதே வாக்கில் கொண்டு பெருமாளை கூப்பிடுற, நீ கிடைக்க வேண்டும் சுருட்டி கொண்டு நிகழ்வேன் மறுபடி படுத்துக்க வந்த திருவிக்காவலை சென்னா புலவனும் பொக்கொழிந்தேன். அந்த புலவர் நானும் போகத்தை விட்டுட்டேன், பெண்ணாக பாய் படுத்துக்கொள் அதிகமும் சுகமா வந்து பழையபடி பத்து. இப்படி விக்கிரகமா இருக்கும்போது சிலியா இருக்கும்போது சில பேருக்கு சில ஆஸ்திரியம் நடக்க தோழி. அதனால ஆழ்வார் மட்டும் சொன்னது அதிசயோக்தி கிடையாது, நிச்சயமா பெருமாள் உப்புவர். இது ஒரு சரித்திரம் பார்த்தோம். திருமதி ஆழ்வார் அதே மாதிரி போறபோது பெரும்புலி ஒரு போற அக்ரஹாரத்தை பெருமாள் சொல்லி போற அக்ரஹாரத்தை வேதம் செய்யிருந்துட்டான். யாரோ நாலாவது வருஷம் தவிர யாரோ வரான், இவங்க இவன் வாயில இவன் காதல வேதம் சொல்லக்கூடாதுன்னு அந்த வேதத்தை நினைச்சிட்டான். அவர் அண்ணன் தண்டு போடணும்னு ஆரம்பிக்கிறேன்னா இவருக்கு தோணல, விட்ட இடம் தோணல. திரும்பி பார்த்தார், நான் வேதம் தான் சொல்லக்கூடாது, நீங்க விட்ட இடம் சொல்லுங்க. அடையாளம் காட்டுறார், ஒரு கருப்பு நெல் எடுத்த கிருஷ்ணபுரிகின் அது நகர்த்தால கிள்ளக்கூடாதுன்னு வேதம் அந்த இடம் சொல்லியிருந்தான். அது கிள்ள கருப்பு என்று கேட்கிறது செய்யாதான் நீங்க சொன்ன இடம். கிருஷ்ணானம் புரியுதான் நகன சின்னம் இவ்வளவு சுலகமா உடற்கார மகிமின்னு சொல்லி அதே பெருமாள் பெருமாளுடைய அந்த ஊர் பெருமாளை போய் பிரதட்சணம் வர்றார். இவர் போற வழியில்தான் அந்த பெருமாள் திரும்பினார் சேர்த்தன். அப்ப அச்சாச மாதிரி மீண்டு போறது சில இடங்களில் ஆச்சரியம் உண்டு. திருச்சி திரும்பி பெருமாளோட பேசவர் பாசிகார் குருவா ஏற்றவர் தினமும் விசிறி கைங்கரியம் பண்றவர் தேவராஜாட்சிக்கும் உயர்ந்த வரவன அத்தி வரவனை பத்தி ஸ்லோகம் பண்ணவர். இவ்வளவு பெருமாளோட பேசுறாரு, அவரு எவ்வளவு பக்தி பாருங்க ராமாதேவி தீபாஷிங்கெல்லாம் எழுதினவர். நம்ம எழுதி சரிதானா திருக்கை திரும்பி சுவாமிகளே பெருமாளோட நேரம் பேசுறார். பெருமாளை கேட்டு தத்துவம் சொல்லும் நம்ம தத்துவம் விசித்தார்த்து வீட்டுக்கு பெருமாள் சொல்லி அனுப்புற ஆறு வார்த்தைகள். சீமானே நாமே பரம் தத்துவம், வேதம்தான் தத்துவம், சரணாகிதிதான் உபாயம், ஏகாவசானத்திலே மோட்சம், பெரிய நம்பினி ஆச்சாரியனாக கிடைக்கும் நடக்கிறது நடந்து கொள்ள வேண்டியது சொல்லு பாஷ்யக்காரர். சந்தோஷம் பாஷ்யக்காரர். பரம் தத்துவம் யாரு? நம்ம பாஷ்யம் எல்லாம் கரெக்டு தான். லட்சுமி நாசனான லட்சுமியோடு கூட இருக்கிற நாராயணனே பரந்தத்துவம் முதல் பதில் சொன்னார். ஆறு பதில்கள் சீமானான பேசுறாரு திருத்திக்கல. இப்படி அர்த்தசாரிய மீறின சரித்திரங்கள்லாம் அனுபவிக்கிறோம். சீமானான நாமே பரந்தத்துவம் வேதந்தான் தத்துவம், எப்பவும் பரத்துவம் ஜீவனம் ஒன்னாகாது அத்வைதிகள் மாதிரி. அவர் நம்ம வேதந்தான் தத்துவம், ரெண்டுதான் தத்துவம், அவ ஒண்ணுன்னு வா அத்வைதம். நமக்குள்ள விசிஷ்ட அத்வைதம் தான் ஒண்ணுமா தெரியுது, விசிஷ்ட அத்வைதங்களா துவைதம் தத்துவம். ஆனா பெருமாளை விடாத தத்துவம், பெருமாள் அந்தரியாம இருக்கான், ஒரு ஒரு போது நம்மள விடமாட்டான், சிருஷ்டிக்கிறான், உள்ள போடுறான். அப்ப ஜீவன் எங்க இருக்கான், பெருமாள் எங்க இருக்கான், தந்திரியா இருக்கா? பெருமாளோட கலந்து ஒன்னா இருக்கான், ஆனா அபேதம் கிடையாது அத்வைதி மாதிரி. அதனால பேதம் தான் தத்துவம். உபாசம் பண்ற வாழ்க்கை அந்தரீஸ்வதி வேணும், பக்தி யோகம் கர்மயோகம் மோட்சம் போற வாழ்க்கை. எந்த ஜென்மத்துல மோட்சம் போனாலும் சரி, போற போது பகவானுடைய சிந்தை ஓடும், அந்திம ஸ்மிருதி ஓடும், அத்தியாவசிய மார்க்கத்தை நினைக்கணும் எந்த வழியா மோட்சம் போறோம். ஆனா பிரபன்னனுக்கு இது வேண்டியதில்லை, அவன் சாதனை பிரபன்னுக்கு வேண்டியதில்லை, அவனுக்கெல்லாம் நினைச்சாதான் மோட்சம் இதெல்லாம் கிடையாது. பிரபன்னனுக்கு அந்திம ஸ்மிருதி வேண்டியதில்லை, பெருமாளே கொடுத்தா அது விசேஷம். அது சரணாகிதான் உபாயம். இந்த கலிகாலத்திலே நீ பக்தி யோகத்திலும் ஞான யோகத்தை அவசப்பட்டு தரவரி ஆகாது பெருமான் பரிசை சொல்லி சரணாகதியை பண்ணி அதான் உபாயம். அவன் மோட்சம் போனார், நீ கேட்டுக்கோ, இன்னொரு ஜென்மம் வேண்டாம், சீக்கிரம் வாங்கினா தேகாவசாரம் நீ கேட்டுக்க தரேன். இந்த தேகம் முடிஞ்ச உடனே மோட்சம் தேகாவசாரம் இருந்தாலும் பாஷிகார் இவ்வளவு வியாபகராக இருந்தார், அமாவாசியம் ரகசியங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய நம்பி ஆச்சாரியை அடைய வேண்டும். பெரிய நம்பி ஆள வந்து ஆள சிஷ்யன் அவர் சிஷ்யன் ராமானுஜர். ஆறு வார்த்தைகள் பேசினார், வரதன் பேசினார், பெரும்புலிவர் பெருமாள் பேசினார், திருவக்கா பெருமாள் பேசினார். அதெல்லாம் பேசும்போது பற்ற சொன்னார், உங்க உடம்பு உப்பி வெடிக்கட்டும் அந்த கஞ்சி கண்கள் மேலாளர்கள். அதே மாதிரி நிறைய ராமானுஜருக்கு நிறைய கூடையே வந்தார் பெருமாள். சத்யாசம் புண்டரீக மேமக்ஷணி பாஷ்யர் யாதவ பிரகாரத்தில் பாலம் கேட்டுகார் பாஷ்யகார். காந்தோக விஷத்து வரது, காந்தோக விஷத்துல அந்த சூரிய மண்டலத்தை உள்ளுக்குள்ள ஒரு புருஷன் தெரிகிறான், பல பலான் பொன்மாறி தெரிகிறான், தாடி மீசி எல்லாம் பொன் கலரா இருக்கு, என்ன கேசகா எல்லாம் மயில் எல்லாம் பொண்ணா இருக்கு, ஆப்பணக்காசி சவையே புசவன நகம் வரைக்கும் பொண்ணுதான், தலையிலேருந்து கால வரைக்கும் பொன் கலர் சூரிய மண்டலாந்தர்வர்த்தி அண்ணன் தான் பொண்ணாகும். சர்வையேவ சுவர்ணா சத்யதா கற்காசம் புண்டரீகமே மக்ஷிணி, கண் மட்டும் தாமரை புதுசா மலர்ந்த தாமரை மாதிரி சக்கச்சவங்கள். இது பாஷ்யம் மன்னர் கேதா கற்காசம் கற்காசம் வேற வந்து அர்த்தம் சொன்னார். கபீனா குரங்கு, குரங்குடி ஆசனமாய் சிகப்பாகும், வரங்குடி ஆசனமாக பெருமாள் கருங்கிறது உபமா சொன்னார். பாஷிகார் கண் கொதிக்கிறது இப்படி அர்த்தம் சொல்லுவார். ஆறு விதமான அர்த்தம் இலக்கணத்துல, மூணு விதமான அர்த்தம் ஆபாசமான அர்த்தம் கத்தியாசம், மூணு விதமான அர்த்தம் வசந்தது. கபித்தி பக்தி தேஜனம் சொல்லி கபிகின சூரியனுக்கும் பேரு அவனுடைய கிரணம் இப்படி அர்த்தம் உண்டு. கேரத்தியாசம் பிடிச்சார் பாஷிகார் இப்படி அர்த்தம் சொன்னா என்ன கத்தியாசம் கேரத்தியாசம் கேஹாச்சாரம் ஜலத்துல அப்படியே கில்லுன்னு மலர் அப்படி நிறைய சமுத்தியான ஜலம். யோதோ ஆதித்ய மண்டலாந்தர் வர்த்தி எப்படிப்பட்டவர் அவர், சப்த பிரகார கிரிவர பிரபா சப்த காத்தஸ்வர, ஒரு மலை பொன்மலை காட்சி அவருக்கும் காட்சி காட்ச பொன் பிரகாசம் அப்படிப்பட்ட பிரகாசமானது. அகஸ்ராம்சு சூரியன் கிரணா ஆயிரக்கணக்கான கிரணங்கள் உள்ளவர் அவன், அவனால இந்த கிரண தாமதித்து வர்றது கிரணங்கள்லாம் அந்த கிரணத்துடைய ஒரு ஆச்சரியமான தேஜஸ்னாலே சூரியன் வந்தால்தான் தாமரை மலரும். கம்பீராம்பா ஜலம் வந்து அரையவர ஜலம் இல்லை, தடாகம் நிறைய ஜலம் இருக்கு, அது தாமரை அழகான சூரியன் பொன் கலரான சூரியன் தலைமையில் படுறான் அதனே மலர்றது. கம்பீராம்பா சமுத்பவ நிறைய ஜலம் இருக்கிறதுனால இந்த தாமரையை தண்டு புஷ்டியா இருக்கு, புஷ்டியா இருக்கு, அப்படியே இருக்கு. சூரியகிரணம் பட்ட உடனே அப்படியே அந்த மொட்டானது மலருது. தவிக்கிறவ இருந்த முன்பறிக்க அந்த தலங்கள் எப்படி இருக்கும், செவஜவரான புதுசாகவும் துளிராகவும் நன்னாகவும் அப்படி இருக்கிற விழித்த கண்கள் அமலாகித லோச்சனகாசம் குண்டரீகமே வக்ஷினி. அந்த பெருமான நல்ல புருவங்கள், நல்ல நெற்றி, அழகான மூக்கு, அசரங்கள் வாய், கோவளவாய், சுதிரமான கோமள கண்டம், தொண்டையெல்லாம் அழகான கழுத்துக்கள், சம்புக்கு சங்குமாயிரம் கழுத்து, எழுத்தெழுந்த நேர்ந்த ஒரு மூக்குள் அழகு, அழகான மயிர்கள் தொங்குறது, காது வரைக்கும் தொங்குறது, அங்கே குண்டலங்கள்லாம் இருக்கு. தாமரை கரசல இப்படிப்பட்ட தாமரை தேத்தியாகும் பாஷியாத அர்த்தம் எப்படி இந்த யாதவ பிரகாரம் அர்த்தம் எப்படி பெரிய காசி யாத்திரை போறாங்க இப்படிலாம் அர்த்தமானதான். நம்ம சம்பிரதாயத்தை வளர்ச்சி விடுவான் நல்ல சம்பிரதாயத்தை உண்டாக்கிறதுன்னு சிஷ்ய மேல பொறாமல் காசி எம்பார் அவருடைய கசன் பிரதர் எம்பார் ராமாஜன் ராமா சொல்லுற இவ்வளவு தப்பிச்சு போடு ஒன்னு நதியில தப்பி காத்திருக்காதான் சரி நம்ம நல்ல சம்பிரதாயம் தப்பிச்சு வர ஒரே காதல வர இருக்க காஞ்சியில் வரணும் வழி தெரியல அங்க வேடச்சி ஒரு வேடு வச்சு வேடனும் வேடு வச்சு வர காஞ்சி வச்சு எப்படி போறோம்னு கேட்கலாமா நான் அங்கதான் போறேன் காஞ்சியும் போறேன் காஞ்சி ஒரு கிழக்கு விளக்கு போகுது கோபுரம் தெரியுது அதான் காஞ்சிபுரம் நீ காஞ்சிபுரம் வழியா போனா போயிடலாம் ஆனா எங்களுக்கு தாகம் இருக்குது தீர்த்தம் கொடுத்து நீ போ வழி காமிச்சாலே நீ கிணத்துல இறங்குற தீர்த்தத்தை கொண்டு வர மேல வந்து பார்த்தா இல்லை மறந்து போறேன் ராமலட்சுமணா வழியை காமிச்சார் ராமாதேவி. பெருமாளே நேர வந்து எப்படிலாம் பேசினார்கள், இது அச்சாசமாதின் ஒருவர். அதனால இப்படி எல்லாம் பெருமாள் இருந்தார் சொல்லி பிரதட்சிணாமூர்த்தி ரொம்ப கொண்டாடுறார். இதுல யார் கூப்பிடுற சிஎஸ்டி திருவுக்கும் திருவான ரங்கே எங்க பெருமாளே தேவதைக்கும் தவத ஹிருத்யாம். உனக்கு ரொம்ப பிடிச்சவள் யாரு, விராட்டி விஷ்ணு பிரியே விஷ்ணு மனோனுகூலே சூத்தங்கள்லாம் சொல்லும். விஷ்ணு பிரியார் கூப்பிடும், விஷ்ணுக்கு பிரியமான விவாதம் யாரும் கிடையாது. நீ எப்படிப்பட்டவள், விஷ்ணு எப்படி நினைக்கிறாரோ அதிகமாக நினைப்பார். ஏற்கனவே சொல்றேன், பகவான் சர்வசேஷம் பட்டம் வாங்கிட்டான், விராட்டி எல்லா அதிகாரம் உண்டு. விராட்டி பத்தி வேஷத்தில் இருப்பதனால சேஷியா இருக்காள். சரி, தனக்கு மேல ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம், அவனை சர்வசேஷியாக்கதான் அடிக்கடி சொல்லுவேன். எல்லா அதிகாரமும் பெருமாள் உண்டு அதிகாரம் அவளுக்கு உண்டு. கும்புதான் ஈஸ்வரியும் லட்சுமி சேஷராமன் உயர்ந்த புருஷார்த்தமான மோட்சத்தையே தர வல்லவள். கிருத்யாம் பெருமாளுடைய மனசில் ஏற்று நடக்கக்கூடியவள். உனக்கு ஏற்கும் கோலமர பாவை அழுவா சொல்ற முனி, எனக்காரா அமுதாய் எனதாவியை இன்னுயிரை, எனக்கு ஆறா அமுத அனுபவிக்க அனுபவித்து திருப்தி பெறாத பகவானே என்னுடைய ஜீவனே நீர்தான் இன்னுயிர். எனக்காராமை எப்படிப்படையும் புனக்காயா நிறுத்த காயாம்பு வண்ண செருப்பு நிலவன். விராட்டி எப்படிப்பட்டவள், உனக்கு ஏற்கும் கோரமரப்பாவை பத்மாசனி பத்மோத்பவா. ஆமையில் உண்டானவள் எப்படி உன் மனசு எப்படி அதே மாதிரி நினைப்பார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒத்த மனசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஹிருத்யாம் தவத ஹிருத்யாம் ஹிருத்யாம் தவத ஹிருத்யாம் பகவதியும் பகவான் ஆறு விதமான ஒரு ஞானசக்தி பதவியுடைய ஐஸ்வர்ய தேஜன் சொல்லுவோம். சாத்குண பரிபூர்ணம் பகவான் அதனாலே பகன்னு ஆறு ஆறு குணங்கள் அது அதை உடவு பகவான். அதே மாதிரி பிராப்திக்கும் அது உண்டு பகவதி அவோ. அதனாலே பகவான் மேல் அதனாலே சுயம் சொத்து அபி உச்சை வயமிக அவசூத்தரம். அதனால பகவதியும் சுயம் ஆட வந்தாலும் அனுபவிக்கிறார். ஞான சக்தியாக எல்லாம் ஆறு குணங்கள் முக்கியமாக அது உனக்கு இருக்காம பிராட்டிக்கு உண்டு. சுயம் நீரே அவ்வளவுதான் ஆசிரிக்கிறேன் திருமாவளுக்கு ஏற்றுங்க சொத்தோ ஒப்பி சிஎம் ஸ்ரீஹிபுக்கு எட்டு அர்த்தம் சொன்னோம். அதே மாதிரி சரஸ்ராமத்துல பகவான் சொல்ற போது எத்தனை சொல்ற சிஎம் பகவான் ஸ்ரீபதி. சரஸ்ராமத்துல என்ன சொல்லப்படுறது, ஸ்ரீகரா ஸ்ரீகர்பா ஸ்ரீதா ஸ்ரீதரா ஸ்ரீநிதி ஸ்ரீனிவாதா ஸ்ரீபதி ஸ்ரீமதாமம்பர ஸ்ரீவாக ஸ்ரீபாவனா ஸ்ரீதா லக்ஷ்மிவாணி. ஒரு பன்னெண்டு திருநாமத்துக்கு மேல லட்சுமியை ஒட்டியே பெருமாளுக்கு விஷ்ணு சரஸ்வராமன் பெருமாளை பத்தி தானே லட்சுமியை ஒட்டி இத்தனை பேர் ஸ்ரீகரஹா. அவதாரங்கள்ல எந்த அவதாரத்தாலும் ஒத்த அவதாரம் எடுக்கிறாங்க. ராமாவதாரம் வந்தா சீதை, கிருஷ்ண அவதாரம் வந்தா ருக்மிணி, சூரிய நாராயண அவதாரம் வந்தா பத்மாண்ட தாமரை. இப்படி ஸ்ரீகரஹா பெருமாள் அனுசரிக்கிறார்கள். ஸ்ரீகர்பா பெருமாளுடைய போகத்தை வளர்க்கவர். ஸ்ரீகர்பா பெருமாள் என்ன நினைக்கிறாரோ இன்புறும் விளையாட்டுடைய அத்தனை விதைகளையும் அப்பவளோ சீதா நிறைய ரசத்தை தரவள். அனன்யா ராகவேனாகும் சீதையை சொல்றார். ராமனை விட்டு எனக்கு என்ன நான் அனன்யா, அவனை விட்டு பிரியாதவள் அனன்யா ராகவேனாகும் சீதா. ஸ்ரீதரா ஸ்ரீயை காரணமாக தரிப்பவன் சகல் சகல்வித காரணங்களாலே அவனை விடமாட்டான் பகவான் ஸ்ரீதரா. ஸ்ரீவிதி விளையாட்டு எப்படி வச்சிருந்தான், ரத்தனம் வச்சிருக்கான் பல பல பல உயர்ந்த வில மதிக்காத ரத்தனம். அது எப்பேற்பட்ட பெட்டியை போடுவன், உயர்ந்த வைரம் மாணிக்கெல்லாம் ஏற்றி வைக்க அழகான பெட்டி வச்சு அது உள்ள வைப்பான், இரும்பு பெட்டியில வைப்பான். அது அவனை ஸ்ரீயாகிற ரத்னத்தை தரிக்கிற திருமாறு உடையவன் ஸ்ரீதரா. ஸ்ரீநிதி ஸ்ரீனிவாசா கொடி போல் லட்சுமி ஒரு கொடினா அதை படத்துக்கு ஒரு மரம் ஸ்ரீவித் கல்பவல்லி அன்றாக தேசிக்க சந்திர மரத்துல எப்படி படர்றாளோ அதே மாதிரி ஒரு படர்றதுக்கு இடம் ஸ்ரீ நிவாசகா. மரம் இல்லாத கோழி படர முடியாது. படர்ந்ததுன்னா அப்படியே கெட்டியா புஷ்பம் மரத்தோட மரத்தை பிச்சு கூட முடியாது. அப்படி பார்க்கலாம் நீங்க. ஸ்ரீநிவாசகா ஸ்ரீபதிஹி, ஸ்ரீபதியா எவ்வளவு, ஸ்ரீபதியா எவ்வளவு தான் அர்த்தம், பத்தி யார் அவன், ஏதோ லோகேஸ்வரன், யாருக்கு பத்தி அவன், ஸ்ரீக்கு பத்தியா இருக்கான். பகவான் ஈசானன் ஈசானா போய் ஸ்ரீமதான் வரகாடு எல்லாத்தையும் உள்ள உயர்ந்த புருஷன். எப்படி இருந்த வாழ்க்கை கண்டி போது வந்து மாலை எடுத்துன்னு போனா தொகுத்துலாம் பார்த்துன்னு போனோம் இல்லையோ. சாத்திக தமம் யாரும் இருக்கு, சாத்திக பூட்டத்தை யாருக்கிட்டையும் இல்லை. அதனாலே பசியத்தான் சர்வதேவான எல்லா தேவையும் பார்த்துட்டு போதே மாலையை காத்திட்டார் பெருமான் மேலே. ஸ்ரீமதாம் வரகம் ஸ்ரீவாசக விளையாடும் தோற்றம் பெட்டர். ஸ்ரீவாசகா தோட்டம், பிராட்டிக்கு விளையாடுற தோட்டம் என்ன பெருமாளி மாறுதான் ஸ்ரீவாசகம். ஸ்ரீ விபாகவன் தன்னுடைய பெருமையை ஒடுக்கி கொண்டு காண்பிப்பவள். அப்பவே சத்யேஜா சத்யதா தனகாத்மஜான் அத்தேதி சொல்லுவோம். வால்மீகி சொல்ற ராமன் ஸ்வயம்வரத்தை ஜெயித்த கல்யாணமணிக்கு போற எப்பேற்பட்ட சீதை ஜனகாத்மஜா, ஜனகருடைய பெண் அப்புறமே எங்கே தத்தேஜா, அவருடைய தேஜஸை அளக்க முடியாது. அப்பேற்பட சீதை ஸ்ரீ விபாவனகா ஸ்ரீசகா ஸ்ரீயை ஈசானா உடையவள். தெரிஞ்சு அவளுக்கே நீதான் அதிகாரம் உண்டவள், ஆனா அவள் எடுத்துக்க மாட்டாள். ஸ்ரீயை ஈசானாவாக உடையவர் பெருமாள், ஸ்ரீக்கும் ஈசனா இருக்க சர்வசேஷன் ஸ்ரீயே மோட்சத்தை தர முடியும். அவர் தந்து அவர் கொடுக்க சொல்லி பெருமாள் மோட்சம் தர ஸ்ரீசா. முதல்ல லக்ஷ்மிவான் நித்திய யோகம் விஷ்ணு ஸ்ரீசபாயினா பெருமாளை விட்டு பிரியாதவள் லக்ஷ்மிவான் பெருமாளுக்கு. லக்ஷ்மி எப்பவும் கூட எடுத்து வச்சிருக்கான். அகலியில்லேன் இதயம் என்று அதனால அப்படிப்பட்ட அவஸ்தியம் தவஹிருத்யாம் உனக்கு வேண்டியதுதான் வேண்டியம் தத்துவ உபயோகம் உனக்காக பெருசாக சொல்ல போறோம். விஷ்ணுபத்தி அகோரா, ஏன்னா அவருக்கு கோரமான நிலையே கிடையாது, சாந்தம் நித்தியம் அஜ்யாதம் சகதர்ம தெரியும் சௌரி நித்தியம் அஜ்யாதான் சொல்றோம். நித்தியதாக அழைக்கிறதே தெரியாது, அப்பேற்பட்டவர் அவ்வளவு குறைச்சாலும் சொல்ல போகணும். அதனாலே அவர் சொல்ற போது இந்த கஞ்சு பெண்கள் மேல போக்க இந்த ஆலைகள்லாம் இருக்கு கவசங்கள் சந்தோஷப்பட்டு பற்றி வெடிச்சு போனோம் போ போறான். நாயகிட்ட நான் வெளியூர் போக போறேன், யாரு தோல் வரைக்கும் வலைய வலைய போட்டுக்காவும் தெரிஞ்சது வலை கேட்கறது. நான் போக போறேன் தான் யாமி அப்படின்னு உடம்பு அடிச்சு போச்சான். வலையெல்லாம் கீழே விட ஆரம்பிச்சது இடைச்சி போய் யாமி நே யாமி போகவே நான் உடனே நின்று அந்த வலையெல்லாம் கொஞ்சம் பெருத்துட்டாராம். போகலேன்னு நயாமி உன் ஆசின்னு போறேன். நயாமி நயாமி கேட்ட உடனே அந்த நாயுடைய கைகள் பெருத்து வடை உடஞ்சு போச்சான். முதல்ல சொல்லும் போது கீழே விருது, ரெண்டாவது சொல்லும் போது உடஞ்சு, அதே மாதிரிதான் உன் கஞ்சிகள் தான் உடைய போகுது என்று சொல்லி அழகா சொல்ற. பூஜாஸ்தம் சுகதரே மகிழ்வை காட்டுறோம், கண்கள்லாம் அப்படி திருவாக்காரே வந்து காட்டுறோம், அகன்று விழுந்த கண்கள் உனக்கு அவனாக ஒழிக்கும். என்ன அழகெல்லாம் தேவி இவரெல்லாம் பாடுறார், தேவியும் பாடுறார், திருப்பான ஆழ்வார் பாடுறார். பரியனாகி வந்த அவன உடலுக்கு இந்த அமலக்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமரன் கரியவாகி புடை வளர்ந்த மொழிந்து செவ்வரியோடி நீண்டவர் பெரியவாய கண்கள் என்னை வேதமை செய்தனமே. அப்படி கண்களை பத்தி கண் எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு அங்கமா இருக்கிற திருப்பான ஆழ்வார் அமல்நாத் பிரான்ல பரியனாகி வந்த உடனே கம்சன் எவ்வளவோ பேர் பூத்தனை ஆரம்பித்து ஒவ்வொரு ராட்சசாரி அனுப்புறாங்க. கரியா பல்லாறு கேசி குதிரையான குதிரூபம் கொண்ட அவசரன் அப்படியே பூமியில அதிர்றதுன்னு பாகவதற்கு பகவான் பார்த்த கிருஷ்ணன் உயிருங்க வரான். தன் கையை விட்டார், கையை விட்டு இந்த கை வரைக்கும் அப்படியே பெருக்க வச்சார். அவன் அப்படியே உடல் உள்ள போச்சு கை, அது ரெண்டா பிளந்தது அந்த கேசின்னு குதிரை அசுரன். வெள்ளரிக்காய் மாதிரி வெள்ளரிக்காய் தான ரெண்டா உடையும் அதே மாதிரி அவடன் உடல் தீண்ட ரெண்டாக்கினான். அப்ப ஏற்பட்டு அமரக்கரிய ஆதிப்பிரான் தேவதையில் சௌரியம் பண்ணும் தானே ஆழ்வாரமா இருக்கிறான். முதல் ஆதிப்பிரான் அவன்தான், வைகுண்டநாதன் அவன்தான், அவன் தான் அவதாரம் பண்றான். அரங்கத்தவன் அவன் தான் ஸ்ரீரங்கத்துல அத்தியா இருக்கான், அரங்கத்துல பவித்திரா இருக்கான். அவன் சேவிக்கிறாரே போறும் அவன் முகத்து ஸ்ரீரங்கநாதன் சேவிக்கிறார் திருப்பாழ்வார். என்ன மாதிரி கண்கள் கரியவாகி அந்த கண்கள் கண் உழி இருக்க கரு கரு கரு கரு உடையை பறந்து அகன் கண்கள் நன்னு அகன்று உடையை பறந்து மொழி செவ்வரி ஓடி. அந்த கண்ணுக்கு லட்சணம் சிகப்பு நரம்புகள்லாம் நன்னா ஓடும். செவ்வரியாடி நீண்ட அகன்று நீண்டு இப்படிலாம் பெரியவாய் பெரிய கண்ணு ரங்கநாதன் இருக்கு. அது ஒண்ணு போதுமே கண்ணையே பார்த்து என்ன பைத்தியம் பிடிக்க வச்சது அந்த ரூபம். இப்படி அவநாதன் அப்படிப்பட்ட மகிழ்ந்தை காரக்குடி பான் பெருமாள் தேவநாயக மஞ்சாசத்துல தேசிய நிற்கிறார் கண்களை. காலக்கசத்துவம் அறிவேடு தெய்வஸ்தரங்கம் அர்த்தத்தினான் அமிமத பிரதிபாதனார்த்தம் சித்தாபவம் பதமசாரி சுபர்வநாத துர்காம்புதே அனுசரோபதி விலோச்சனம் தேவும். கண் எப்படி இருக்கு? ஆலட்சசத்துவம் ஒரே சத்துவகுணம் நிறைஞ்சு அது திருப்பார்கடல் மாதிரி திருப்பார்கடல் வயவழியாக சில்லு நிற்கும் அந்த அலைகள் அது எல்லாத்துக்கும் எல்லாரையும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுகிரகம் உண்டு. அதெல்லாம் அவன் கண்களுக்கு எவ்வளவு அனுகிரகம் உண்டு. வெள்ளை கண்கள், அழகான கண்கள், சில்லுனு கண்கள், சிக்காயுதம் நெருக்கமான ஸ்நேகம் கொண்ட கண்கள். பிரதிபசாது ஏ சுபர்வநாத தேவநாதனேன் துர்காம்புதே பார்க்கடல் மாதிரி உன் கண்ணு. இப்படி அவருடைய கண்ணை அனுபவித்தார் ஜயாசிரிய தேசிகன். பிரணத பிரதிகூல மூல காசி பிரதிகா கோபி அதலேஸ்வரத்தே கலமேயவ அவசாகினேத்யா தவ கிங்கரதாம் தௌபயாதி. பிரணத பிரதிகூல மூல காசி சேவித்து வாழ்ந்த ஒரு பிரதிகூலங்கள்லாம் அப்படியே வேறோட அறியக்கூடிய சக்தி உண்டவன் கண்டு. அது எப்படி பண்ற அந்த கெட்ட எண்ணங்களையே எந்த நல்ல கண் குளிர்ச்சியாகோ கோபமான கண்ணால ஆசிரியாவுடைய வினைகள்லாம் போக்கிக்கொள்ளேஸ்வர கடவே யுவசபதால் இப்படி கூட கண் பார்க்கணுமா அப்படின்னு தோஷங்கள்லாம் இருக்கு. அது போட்டுட்டு தானே நல்ல கண்ணால குளிர்ச்சியா பார்க்கணும். பயிரில் களை இருக்கு, பயிர் நீரெல்லாம் விடுறோம், களை சாத்து போறது அதுக்கு நம்ம களை எடுக்கக்கூடாது இருக்குமா? பயிர் வளர்றதுக்கோசம் களைகின்ற புல் பூண்டுகள்லாம் தூரம் தூக்கி எரியும். பெருமாள் அப்படி பண்றார் கலைமையாக நினைத்தான் சதசிங்கரதான் உபயார். அப்படிப்பட்ட கண்கள் புதன்னலதனம் சாரு பத்மவத்தாவலே க்ஷணம் சுகபோலம் இப்படி அனுபவிக்கிற விஷ்ணு புராணத்துல. காண்டிக்கு கேசித்தலி உபாச்சியானம் காண்டிகையர் கேசித்தலி உபாசனம் பண்றார். பெருமாள் தியானம் பண்ணு லோகத்தில் இறங்கி அவர் திருவுருவத்தை திருமுடியிலேருந்து திருப்பாதம் வரைக்கும் திருப்பாதத்தை திருவு வரைக்கும் அமல்நாதி பிரான் பகவத் தியான சோபானம் பாதாதி கேசன் கேசாதி பாவம் தியானம் பண்ணு அனுபவி பிரன்னவதனம் பெருமாளுக்கு உருவத்தை பார், எப்படிப்பட்ட அழகான மோகம், அதை தியானம் பண்ணு. பத்மபத்ரகம் உபலட்சணம், பத்ம கண்ணு தாமரை மாறி கண்ணு, அதை தியானம் பண்ணு. சுகபோல் அளந்து வச்ச மாறி கண்ணங்கள், சுவிஸ்தீரணம் அதிகமான நெத்தி வெள்ளாத பலன், நெத்தி பல பல பலன் சேவை சாதிக்கிறது. இப்படியான தியானம் பண்ணு. அந்த காந்திக்கியவர் கேசி உபகாரம் பண்றது அதே மாதிரி. எப்படி கத்தியாசம் கொண்டு பாஷிகார் சொன்னாரோ, அப்படியேப்பட்ட கண்களுக்கு பகவான் எப்படிதான் பாஷிகார் பண்ணார், அலங்கதா. அப்படிப்பட்ட பான்பெருமாள் வாக்கு திருப்பாளர் அனுபவிச்சோம். இவரு கேட்டுடாத கவிதை கேட்கணும், நீ கேட்டுக்க மாட்டேன். ஏன், நான் தான் நல்ல வாணி விலாசம் கேட்டுக்கிறேன் பிராட்டியண்ட. அதனால என்னால இந்த சோத்தத்தை பார்த்தார், லட்சுமிய பாடி பாடி என்னையும் பாடுறான், சந்தோஷம் அதிகம் ஆறுதல், அர்ஷம் உத்கர்ஷம் அப்படியே புஜம் வரைக்கும் பெறுகிறது. ரெண்டு புஜம் ரங்கநாதன்ங்கிறவருக்கு ரெண்டு கை தான், முதல்ல ரெண்டு கையும் உடஞ்சாலும் சரி, மூலவருக்கு உத்தவருக்கு நாலு கை, செங்கதை கட்டவர்கள் நம்பெருமாள் பாகூரா ஜன்ய கிருத்தகான்னு சொல்லி சகசிரா சகசிராட்சா சகசிரபாத சொன்ன ஆரம்பித்த புருஷருத்தம் சத்திரூபத்தில் பகவானுக்கு ரெண்டு கைகள், ரங்கநாதன் ரெண்டு கைகள் தான். அதனாலே அழகாக இருக்கக்கூடியவனுடைய திருமையை இருக்க விராட்டி துதிக்கும் போது எம்பெருமாய் தலைவாக கூறலாமா? விராட்டிய கூறத்தினாலே ஒன் கஞ்சி பெண்கள் உடையிட்டோம் சொன்னாங்க, அது எப்படி சரியாக வரும்? எம்பெருமாள் ஒருத்தர் சோதரும் போது ஒருத்தர் வசதியாக தான் சொல்லியாகணும். அதனால் நியாயம் பூம வித்தியில அதிவதட்டி ஸ்ரீபாஷ்யம் பூர்வபக்ஷிதம் என்றான். எது பூமா, எது ரொம்ப உயர்ந்தது, எங்கும் பறந்து நிற்கிறது, பிராணங்கள் இந்திரியங்கள் சொல்லியே போனோம், அதான் பூமா, ஜீவன் தான் பூமா, இப்படி சொல்லியே போனோம். சத்திய அடிவதடி சத்தியம் ஞானம் பெருமா சொல்லி சத்தியமா உபாசிக்கிறான் பகவான். இதுதான் ரொம்ப மற்றெல்லாம் இல்லையானா பகவான் எல்லாத்தையும் பூமாவா இருக்கான். தன் கொள்கையை ஒரு சக்தியா சொல்றதுக்கோசம் அது சொல்றது அதிவாதம், அதிவதடின்னு வருது. அதனால பிராட்டி வசத்தியானோம் பெருமாள் தான் கொண்டாடின கூப்பிடுற ரங்கேசியே ராஜ ரங்கராஜனே கஞ்சுக்கெல்லாம் உடையிட்டுன்னு. ஏன், எதனாலே? பிராட்டியோட வைபவத்தை நான் சொல்றேன், அதை கேட்டு கேட்டு உன் உடம்பு வெடிக்கணும், கவசம் வெடிக்கணும். நீங்க பிராட்டியை புகழாரா பெருமாளை புகழாரா? பெருமாளை புகழாமல் புகழ்ந்து பிராட்டி தான் புகழார். நகினின்றா நியாயம் அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட பாஷிகள் அனுபவித்த திருமேனி அந்த சோகமா இருக்கிறது, சோகத்தை அனுபவிச்சு அடுத்த சோகத்துக்கு போலாம். பகவதியும் சியம் தொத்தோபி உச்சை வயம் மிக படாமகாஸ் கொடுத்தாராம் தேவதே பூயாஸ்தாம் சுகதரதாரே சவனதா புன அழோத்கல்ஷாது ஸ்புடது புஜயோ கஞ்சுவசதம் நூறாக வெடிக்கட்டும். மணிகோஷிஹாரிபுராணபுரஸ்தராணி முதல்ல முன்னோர்கள் மகிழ்ச்சியெல்லாம் முன்னோர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் வேதத்தை ரசத்தை அனுபவிச்சா. வேதத்துல ஒன்னப்படி சொல்றது கல்யாணத்தை பத்தி சொல்றது, பெருமாள் குணத்தை பத்தி சொல்றது. அந்த குணத்தை சொல்ற போது லட்சுமியோட இருக்கிற பெருமானையும் சொல்றது. இந்த ரத்தக்குவி அப்ப கல்யாண குணங்கள் நிறைய உனக்கு குவிலிங்காரிகளும் ஸ்ரீபாஷ்யத்துல பகவானுக்கு ரெண்டு சமாச்சாரம் எடுத்தாரம். அகிலஹேய பத்தினிக்கு கல்யாணிகளானா ஒரு பங்கு அகிலஹேய பத்தினிக கெட்ட குணங்களே நெருங்காதவன் கிடையவே கிடையாது. அகிலஹேய பத்தினீகன் கல்யாண குணங்களே உள்ளவன் கல்யாணிக்கு தானா, இது உபயலிங்கம் ரெண்டு அடையாளம், இது யாருக்கும் கிடையாது. இது பெருமாள் இது மாதிரி எத்தனை குணங்கள் எவ்வளவு குணத்தை அனுபவிக்கிறார் பாஷிகார். நல்ல பண்புகள் உள்ள குணங்கள் இருக்கு, இருப்பிடமா இருக்கு. சேதிகாச இதிகாசத்தோடு அனுபவிச்சாதான் வேதத்துடைய அர்த்தங்கள் புரியும். இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணம் பாரதம் அதெல்லாம் என்ன தர்க்க சாஸ்திரங்கள் எதுவும் அடிக்கின்றே போய் ஜெயிக்கிற சாஸ்திரம் மட்டும் இல்ல அது சத்தர்க்கமாயிருக்கணும் நியாயத்துக்கு அடங்கின தர்க்கமாயிருக்கணும் சத்தர்க்கம் சத்தர்க்கமாக இருக்கணும் அதை அனுசரித்த ஸ்மதிகள் வேதத்துடைய அர்த்தங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு ஸ்மதித்து ஸ்மதிச்சு சாஸ்திரங்கள் பண்ணாலே ரிஷிகள் அது ஸ்மிருதிகள்னு போயிருது அது இதை அனுசரித்து பிரம்மா புராணங்களை உண்டாக்கினார் 18 புராணங்கள் அப்புறம் உபபுராணங்கள் புராணங்கள் இதெல்லாம் வேதம் இதிகாசம் புராணம் வேதாங்கங்கள் வேதாந்தங்கள் இப்படிலாம் இதெல்லாம் பிரமாணங்களாக இருக்கும் வேதத்தை மட்டும் வாசம் போறது அந்த ஸ்துதி மூடிதான் வச்சிருக்கோம் ஸ்துதின்னு பேர் எழுதா கிழவி அர்த்தம் உடனே தெரியாது வேதத்துக்கு அர்த்தமாகட்டும்னா இதிகாச புராணங்கள் ஸ்மிருதிகள் இப்படி எல்லாத்தையும் வாசித்தாதான் புரியும் அது இதெல்லாம் இதிகாச புராணங்களா இருக்கேன் இதெல்லாம் கதவு கதுவாக்கு வாயில் கழித்து திறமை உள்ளவளா இருக்கா புராணங்கள் அதான் சொல்ற அதாவது ஒன்னே உடல அந்த புராணங்கள் ஆயுஷம் தர்மோபதேசம் வேத சாஸ்திர அவிலோசினா பிரத்யேக அனுசந்தத்தே தர்மம் வேத நேதாக தர்க்க சாஸ்திரம் லாஜிக் தான் நினைச்சத சாதிக்கிறவன் எதிர்பட்சம் அதுக்கு மேல ஒரு கொட்டேஷன் போவான் அதுக்கு மேல ஒரு கோட்டிங் போவான் அது ரெண்டே கிடையாது மூளையை பொறுத்து எவ்வளையும் பொறுத்து மோட்சத்தை இப்படிதான் கற்பிக்கிற மூளையார அனுமானத்தார கற்பிக்கிறான்னா அது பிரயோஜனம் இல்லை ஒரு பக்கம் சொன்னா மோட்சம் என்ன கல்லுவா நிகழ்வு மோட்சம் அப்படி சொல்லி வேதம் சத்தர்க்கமா இருக்கணும் வேதத்தை அனுசரித்து சொல்லலன்னா அது சத்தர்க்கம் இல்லையா அசத்தர்க்கம் எப்படி சொல்லணும் ஆயுஷம் வேதத்தை சொல்றது தர்மோபதேசம் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்து சொல்லணும் வேத சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாம சொல்லணும் அப்படிதான் சத்தர்க்கத்தால இருக்கணும் அதான் தர்மம் இதெல்லாம் விட்டுட்டு நீ தர்மம் சொல்றேன்னா அது வேதம் இல்லை வேதமே பயப்படுறது எப்படி பயப்படுறது இதிகாச புராணாத்யாம் வேதம் சமூக பிரம்மையேது திவேதி அல்பஸ்துதாத்வேத மாமயம் புதைச்சது இதிகாசம் வேண்டாம் புராணம் வேண்டாம் வேதாத்துக்கு நான் தெரிஞ்சுட்டேனே வேதத்தை ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சான்னா அந்த வேதம் பயப்படலாம் திவேதி அரசரை தெரிஞ்சவன் பட்டம் கொடுக்கிறவன் அல்பஸ்துதா திவேதி அல்பஸ்துதாத்வேத இவனா என கருத்தேட்ட போலாம் என்னுடைய அர்த்தத்தை சொல்ல வரானே பயப்படுறது ஏன்னா சாத்விக புராணங்களை கொண்டு அர்த்தம் சொல்லணும் அதே புராணங்களில் 18 சாத்விக புராணம் ராஜ புராணம் தாமச புராணங்கள்லாம் எழுதி இதிகாச சமச்சியம் இதிகாசோத்தமம் அதனால விஷ்ணு புராணம் வாம புராணம் மத்திய புராணம் வரா புராணம் நாசம புராணம் பத்மம் பிராமணம் இப்படிலாம் சாத்விக புராணங்கள்லாம் எழுதி லைங்கம் இதெல்லாம் கருடு புராணம் இதெல்லாம் வந்து ராஜசம் செல்வ தாமசமாக இருக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது சாத்திய புராணங்களை கொண்டும் தெரிஞ்சுக்கணும் அரவர வேக்காக கூடாது நிரம்ப படிச்சா கூட அல்பசுதம் அல்பசுதம் ராமாயணத்தை புரிஞ்சிருக்கு இத்தியாச புராணம் ராமாயணம் எல்லாம் வாசிக்கிறான் பாகவதெல்லாம் கஷ்டம் மகாபாரதம் சில இடத்துல கஷ்டம் ராமாயணம் பாருங்க அழகான ஸ்லோகங்கள் வால்மீகி சுலபமான அரவர சமஸ்கிருதம் வாசிக்கும் அர்த்தம் புரிகிறான் பாதுகாசத்துல தேசியம் சொல்றார் ராமாயணம் தவமஹிம்னு ராமாயணம் பாதுகாசத்தை பாதுகை பத்தி கேக்குற ராமாயணத்தை பாதுகை பிரபாவம் வருது பாதுகை ராஜ்யமாக வருது பரதம் எத்தனை போறான் அந்த கதைகள்லாம் தெரிஞ்சுக்கிறான் ராமாயணம் பாராயணம் பண்றான் அடிக்கடி பண்றான் சுந்தரகாண்டம் பண்றான் மொத்த ராமாயணம் பண்றான் ராமன் விசேஷம் ராமனைக்காட்டிலும் ராமனுடைய பாதுகை ரொம்ப விசேஷம் ராமாயணத்துல அருள வாசம் தெரிஞ்சுக்கிறான் பிரபாவத்தை வேதாசம் தான் தெரிஞ்சுக்கிறான் சாரமா தெரிஞ்சுக்கிறான் அதை விளக்க வேதத்தை விளக்கவனு தான் இதிகாச புராணங்கள் அதனாலே ராமாயணமே பிரமாணம் வேதத்து வாசிக்கிறது நன்னா தெரிஞ்சு இத்தியாச புராணம் ரொம்ப முக்கியம் தேவியின் கோபுரம் தேவியின பிரகாசம் விளையாட்டுல அர்த்தம் இன்புறம் இவ்விளையாட்டுடையா உன்னோட விளையாட்டு ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு பெருமாளுக்கு எகிர் வியாபாரி மாதிரி பணத்தை கூட விளையாட்டோட தான் இருக்காங்க சதுர்க பறையை வச்சிருந்து உன்னோட விளையாடுறான் ரசம் அவனுக்கு இஷ்டத்தி சம்மாரங்கள்லாம் செஸ் மாதிரி அவன் கூட விளையாடுற யாரு? பத்ரி விராட்டி. என்ன விளையாட்டு? சதுரங்கன். என்ன சதுரங்கன்? சிருஷ்டி பண்றது, சிதி பண்றது, சம்ஹாரம் பண்றது, இதெல்லாம் பார்த்துக்காவா? ஊறி புரிந்தே அர்த்தம். ரெண்டே விளையாடுற போது வீதி வரும்போது நடுவுல செஸ் போர்டு அது வைக்கிறார். மத்திய திருகுணபரகம் மூணு கலரா இருக்கும் இந்த போர்டு. சத்தம் தமஸ் வெள்ளை, ராகம் சிகப்பு, கருப்பு. இந்த மூணு கலர் உள்ள அந்த பலகையில விளையாடுற நெம்மிதஸ்தான பேரும் அங்கங்கே அந்தந்த கலை ராஜா ராணி வீரர்கள் இப்படி விளையாடுறாள். அந்தந்த ஸ்தானத்தை விளையாடுறாள். எப்படி விளையாடுறாள்? சிருஷ்டி சீர்த்தமான கொண்ட போது இவனுக்கு இது தரணும் கொடுக்கணும், இவனுக்கு இந்த பிறப்பு தரணும், இவனை முன்னுக் கொண்டு போகணும், அதோ நகர தரணும், இதெல்லாம் தெரியவாள். இதெல்லாம் காய நகர்த்தல். நெம்மிதஸ்தான பேரம் விஸ்வ அலீசப்படைந்து தரணும். எது விளையாடணும்? விஸ்வாதிசன் யாரு? சித்தீசமாக பண்றாங்க. விளையாட கூப்பிடுற, நான் வரல போன்றாளா? அவனை சந்தோஷம் பண்றது இவனும் உட்கார்றாள். விஸ்வாதிச பிரணயதி சதா எப்ப பார்த்தாலும் விளையாடு. இதான் விளையாட்டு. விப்ரமத்யூல விருத்தவ், இது ஆடியன்ஸ் வேணும். அவன் போல ஒரு பக்கம் நித்தீசன் பாக்குறான், இந்த பக்கம் கீழ் பக்கத்துல பிரம்மா இந்திரன் வெளிச்சா உட்காந்து இந்த ஆட்டத்தை பார்க்காள். அப்படி பார்க்கக்கூடிய தேவி விளையாட்டுடைய விளையாட்டு. தேவி தீவுனா விளையாட்டு. தேவி எதே நித்தியம் ஸ்ருதிம், இந்த விளையாட்டுகள் எல்லாம் விளையாட்டு வேதம். ஸ்ருதிம் அஜகதோ விஷ்ணு பத்னி தற்கோ தேவானு பிராவிசத்து. சிருஷ்டி பண்ணுவான், உள்ள போடுறான். அவன் ஈசானா, ஈசனா இருக்கான், இவன் ஈசானாவா இருக்கான். அதனாலே சூயதே நித்தியம் ஸ்ருதிஹின் பேர் எழுதாக்கிறவி. பல வேத புத்தகத்தை பார்த்து வாசிக்க மாட்டார். குருச்சார அனுச்சாரண ஆத்யா சொல்ல சொல்ல காதாக கேட்டு அதை சிஷ்யன் சொல்ல வேண்டியது. அப்படிதான் வேதம். சந்தேகமான புத்தகத்தை பார்ப்பா. வேதம் ஆச்சாரியனே சிஷ்யன் வந்து அப்படியே தான் சொல்லணும். ஸ்ருதியின் பேருக்கு காதால் கேட்டு வர்றது. பகவதியும் தேவியும் பகவதியும் ஆயுதமான குணம் பரமாத்மாவோட லட்சங்களும் உனக்கும் இருக்கும். ஞான சக்தி, பல ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ், ஆறு குணங்கள். அத்தியனம் செய்தவர்களுக்கு ஏற்பட கெட்ட குணங்கள்லாம் கெட்ட வராது. பகவான நினைச்சா வராது. எப்படி வராதோ அதே மாதிரி ஷார்ட் குட்னி பரிபூர்ணி ஒன்னு நினைச்சார். சுரியம் பகவதி ரமேபுமாம் சக முன்னோர்கள்லாம் ஒன்ன சேவிச்சிருக்காள். பராங் பிரதமே புமாம் சக முதல்ல இருக்கக்கூடிய புருஷர்கள் முன்னோர்கள் ஆழ்வார்கள். இதே ரங்கராஜ ஸ்தவத்துல இதே பட்டர் சொல்றார். பராங்குஷாத்யாக பிரதமே புமாம் சக. பிரதம புருஷர்கள்னா யாரு? பராங்குஷாத்யாக நம்மாதா போன்றவர்கள் ஆழ்வார்கள். நிஷேதிவம் சோ தசமாம் தயேர்ன்னு பத்து ஆழ்வாரம் பத்து விதமான முன்னோர்கள் அவர்கள்லாம் வழிகாட்டிருக்காங்க. ஆனால் ஸ்ரீரங்க திவ்யதம்பதிகள் ஏன்னா எல்லோரும் அறியணும்னு சொல்லிதான் அவரெல்லாம் பத்து பேரும் தமிழ பாடினான். திருமண ரங்கநாத பத்தி ஒன் குணத்தை பாடினோம். பத்து சத்குணோக மணிகோஷ கிரகங்கிரந்தி. அவர் குணங்கள்லாம் அழகான ரத்னங்கள். அந்த ரத்னங்கள்லாம் ஸ்ரீகுண ரத்னங்கள். ஸ்ரீகுண ரத்னங்களில் அழகான கோஷ கிரகம் எப்படி அழகான பெட்டியில வைப்போமோ அதே மாதிரி விலைமதிப்பதிகமான ரத்னாபாதங்களில் அழகான பெட்டியில் தான் வைக்கணும். மஞ்சூஷாம் வேதகிராம் பிரதீமா ஐகிரீவன் அந்த வேத சொற்களுக்கு ஒரு பெட்டி மாறினர். வேதங்கள் பிராட்டின் நண்பர்கள்லாம் காமிக்கிறது. விஷ்ணு பத்னி அகோரா அவர் சாந்தமானவள், அவதான தேவி, மனோன் கோரி, சியன் தேவி, இப்படிலாம் வேதம் சொல்றது. பெருமாள் அப்படிதானே விஷ்ணு கோபா அதாபியா விஷ்ணு சுக்தன். அவன் ஹிம்ச பண்ணாதவன், தாபான ஹிம்ச பண்றது. விஷ்ணு கோபா அதாபியா அவளே பெருமாளே ஹிம்ச பண்ணாதவன்னா பிராட்டி ஹிம்ச பண்ணுவாரா? அதனாலே நித்ய மத்யான கிரகம் வேதம் சொல்லிச்சு. அதாபியா அதாபியா கடமை எவசாபதாய நீச்சா தயாசகத்துல தேசிகன் அனுபவிக்கிறார். தேவாசிரியர் ஸ்லோகம் எப்படிப்பட்டது, களை எடுக்கிறது சொன்னாரு, களை எடுக்கிற மாதிரி பாஷிகார் தான் சொன்னார். அன்பதாக சிட்டம் அந்த எல்லாத்தையும் உண்மை உனக்கே இருக்கும் கோதமரப்பாவை என்று பிராட்டியோடு சேர்ந்து பாபத்தலாம் போக்குறார். தத்துவ அறபாடப்பட்டு நீ அந்த வெளியேற்ற தத்துவங்களுக்கு அந்த பெட்டியை திறக்கணும், அவனை அனுசரிக்க வேண்டும். அதனால இத்திஹாச புராணங்களை கொண்டு திறக்கணும். எல்லாம் பெரிய பெட்டிய ஒரு இரும்பு ஆணையை கொண்ட திறப்பா, அது ஒரு தங்கத்தால் செய்த அழகான சாவியாக திறக்கணும். அதனால் இத்திஹாச புராணங்கள்லாம் கப்பியாசம் பொண்டரீகம் என்றதுல அவர் சொன்ன மாதிரி நம்ம கண்டாப்பு சொல்லக்கூடாது. பாஷிகாசன் அதத்தை சொல்லணும். புரஸ்தராணி அழகான கோஷங்கள் மகாகவி எல்லாம் பண்றா. ஸ்ருதியும் அப்பேற்பட்ட வேதம், வேதங்களுடைய கர்மபாகம் பிரம்மபாகம் ரெண்டு. யாகங்களாலே பகவான் ஆராதிக்கிறது கர்மபாகம், பிரம்மபாகம் உபசத்துக்காலே பிரம்மா பரபிரம்மத்தை உபாசம் பண்ணக்கூடியது. அதெல்லாம் என்ன சொல்றது, கர்மபாகமானாலும் சரி பிரம்மபாகமானாலும் சரி, ஆனீர வாரக்ய சுதயாவதேகம், பெருமாள் பிராட்டி இல்லாத சொதா என்ற பிராட்டி இல்லாமல் இருப்பதில்லை ஜெகத்தை படகத்தே கூட. அதனாலே தேவி இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இன்பரும் விளையாட்டு உடையான் பெருமான பிராட்டி சேர்ந்துதான் நம்ம சமுதாயத்தை தத்துவம். அதனாலே சில பேர் மூலப்பகுதியான ஈசானை கண்டபடி அவ சித்தாந்தம் தலைக்கொண்டு என்னவோ சொல்ல ஆரம்பிச்சு பிரகிருத்தி செய்தான் அவதான் விஷ்ணு பத்னி அப்படின்னா சொன்னான். அஜேதமாக பிராட்டி சொன்னான், அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு போனான். அதனாலே ஆச்சாரியர் சொன்னார், பிரம்மாதீனாம் யதாயத்தம் தேசியம் வைபவம் யசாஸ்வயம். பிரம்மாதியெல்லாம் உண்டு பண்ணவாள் பிராட்டி, பெருமானும் பிராட்டியும் ஈஸ்வரம் சுயஸ்யா, ஈஸ்வரத்துவம் லக்ஷ்மி நாசானவனுக்கு வருது. இப்படி எப்படி சொல்லணும், சதுஸ்லோகியில் தேசிய ஆள வந்தா சொல்லுங்க. இப்படிலாம் இவா சொன்ன அர்த்தங்கள்லாம் கண்டபடி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஐம்பூர்த்தி சமிதி பாஞ்சா சமையல வருது, சர்வ பாவாத்மிகா லக்ஷ்மி அகந்தா பரமாத்மா, பரமாத்மா தான் நஞ்சிக்கப்படாது அகந்தா, நான் நஞ்சுக்கலாம். பெருமானுக்கு போது அகந்தா அகம் என்ற பதம் இருக்கு, அந்த நினைவு அது லக்ஷ்மி. அகம் நாராயணியினால் அகந்தா வைஷ்ணவி பரவாயில்ல சொல்லுது. அப்படிப்பட்ட குளிர்ச்சி அர்த்தங்கள்லாம் ஒன்றும் நல்ல பராசர அகந்தை சொல்லக்கூடிய சம்மிதிகள் அதை எடுத்துக்கணும். சக்தி சில பேர் சொன்னா அதான் லக்ஷ்மி பிரிக்கிறார், சக்தி சிவர் கிரிய கிரியாசக்தி அதான் பிரிக்க ஆரம்பித்தார். பராசக்தி எவ்வித விஷ்ணுவே விஷ்ணுமார் என்ன சொன்னார், பெருமாள் சக்தி பலவிதம், அது சுவாவமாக வந்தது ஞான பல கிரியாச்சு. இப்படிதான் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிரியாசக்தி குணம் விஷ்ணு, கிரியை சக்தி எல்லாம் பெருமாளுக்கு குணங்கள். அதனாலே அகுண்ட சக்தி சோழசாயத்தை சொன்னார், பெருமாள் சக்தி குறையவே குறையாது. அகுண்ட சக்தி சாசக்தி என்று பெருமாளுடைய சக்தியே ஆயுதத்தில் ஏவினார். அதனால விசேஷங்கள் பெருமாளுக்கு இந்த சக்தி கொடுக்கிறது. அதனால யாக்கியவர்களுக்கு எவ்வளவு பேருண்ட ஏகராய சம்மிதை சூரியனை கிரகித்தார், யாக்கியவர்கள் சூரியன் கொடுத்தார், ஹைகிரீவர் யாக்கியவர்கள் ஸ்மிருதியில ஹைகிரீவ உபதேசம் பண்ணார், யாக்கியவர்கள் உபதேசம் பண்ணார், ஏகராயண சம்மிதைன்னு சொல்லி இது மாதவர்கள் கொண்டாடுவர்கள், சுக்ரீதி உபதேசம் பண்ணார், அத்திபுரி விஸ்வாமித்தர்களுக்கு பகவத் சாஸ்திரத்தை பாஞ்ச சாஸ்திரங்களை சொன்னார். பாரதத்துல ஞான காண்டத்துல இந்த ஐக்கிய உபாக்கியானம் வருது. அது என்ன சொல்ற, பெருமாள் சொல்றார், வித்யாசகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம் ஹரிஸ்மரேது, வித்யை கூட இருக்க என்னோட கூட இருக்கிற வித்யை, வித்யின் யாரு லக்ஷ்மி. வித்யாசகாயவந்தம் மாம் ஆதித்யஸ்தம் ஹரி எப்படி கொண்டாட வேண்டிய உபாசம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னார். ஹரிஷ்டாதேவரி லக்ஷ்மி இது வாகம் பணி சுத்தம் வித்யான்னு வருது, ரிக்வேத சொல்லக்கூடியது அந்த வாக்கு பிராட்டிக்கு பேரு. அதனாலே ஆச்சாரிய பிரம்மன் அவதான் வரா, ஸ்ரீனமா ஸ்ரீதாயனமா, பெருமானுக்கு அப்புறம் பெருமாள் ஆச்சாரியம் ஸ்ரீதரம், அதுக்கப்புறம் ஆச்சாரியம் அவளுக்கு பிராட்டி சீஐ, அப்புறம் சிஷ்யாவுக்கு அவள் உபதேசம் பண்றாள் விஸ்வக்தி நம்மாடுறா, இப்படி வருது பரம்பரை. அவளே துவயத்தை உபதேசம் பண்றாள்னு சொல்லுவார். இப்படி சத்விஜிக்கு பிராட்டி தான் காரணம். இப்ப வித்யாலட்சுமி இதான் துவயத்துல அவர் உபதேசம் பண்றா சொல்றோம். துவயத்துல நம்ம தினம் துயம் அர்த்தானுசந்தானம் ஜபம் பண்றவன் அந்த துவயத்துக்கு தியான ஸ்லோகம் உண்டு. அப்ப எப்படி பெருமாள் தியானம் பண்ணி துவயத்துல நம்ம அனுசந்தானம் பண்ணி ஜபம் பண்ணணும். ஜான ஸ்லோகம் என்ன சொல்றது, ஸ்ரீராம் போனதி ரத்த மண்டம மகா சௌவர்ண சிம்ஹாசனே வாமாங்கே திரியா பிரசன்னவதம் ஸ்ரீகாந்தயாலிங்கிலும் துர்தண்டாஞ்சலி சங்க பஞ்சே கதா சாங்கேகி உதாரஸ்யம் துவாம் நித்யம் கலையாமி ஜென்ம விபுகா லக்ஷ்மீஹ நாராயண. ஏ லக்ஷ்மிநாசனே, நாராயண பதம் போர்த்திவனே லக்ஷ்மிநாசனே, லக்ஷ்மீஷ நாராயணனே. தியான ஸ்லோகம் உன்னை தியானம் தியானம் பண்ண போறேன். எப்பேற்பட்ட உன்னை பார்க்கடல் இருக்கவன் ஸ்ரீராம் போலிசி ரத்த மண்டப பார்க்கல பொருத்தான் அந்த ரூபம் இல்லை. ஸ்ரீராம்போரி அங்கு ஒரு ரத்த மண்டபம் இருக்கு, அழகான சுவர்ணத்தால சிம்மாசனம் இருக்கு. அண்ணன் எழுந்திருக்கார், உட்கார்ந்து இருக்கார் பிராட்டியோட. பிராட்டி எங்க இருக்கார், வாமாங்கே ஸ்திதையா எழுந்து பார்க்கறது உட்கார்ந்து இருக்கார். பிரசன்னவதனமா இருக்கு முகங்கள் உனக்கு. பிராட்டியாலே கட்டி கொள்ள பண்ணிருக்கார் ஸ்ரீகாந்த யாரெங்கிலும். அப்படிப்பட்ட திருக்கைகள் நாலு திருக்கைகள் சங்க சங்க பங்கஜ கதா அவர் வில்கள், இப்படிப்பட்ட ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறார். இத்தியாசக்தி சில பேர் சத்தான் இப்படிதான் சொன்னாலே அதெல்லாம் பிராட்டியை பெரு பெரு பிரிச்சு பிரிச்சு சொல்றது அதெல்லாம் கூடாது. நாச்சியாதி இருக்கிற மோகினி எழுத்தான பெருமாளத்தாலே அது ஒரு வாகனத்தை உண்டாக்கணும். பெருமாள் என்ன பண்ணார், பெண் வேஷம் போறார், அது ஒரு தத்துவம் உண்டாக. என்ன பழைய காலத்துல பெண்கள் நாடகத்துக்கு வரமாட்டான், பெண் வேஷம் போடணும்னா புரிஷாதான் பெண் வேஷம் போட்டு ஆடுவான். அது மாதிரி பெருமாளம் போட்டிருந்தார். சுயமேவ போகாத்தம் பழகிய கலராசிற்க காந்தாவியா அப்படின்னார். பெருமாள் பெண்கு எல்லாரையும் மயக்கணும் அந்த எடுத்தார். அப்ப பெருமாள் தான் அவர் பிராட்டி விட்டு பிரிகிறார். அவர் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மி ஸ்தபத்யவு கோராத்திரே பாஸ்வே கஸ்தேதா நாஜக தோ விஷ்ணு வசனி என்று வேதங்கள் எல்லாம் காட்டி கொடுக்கிறது. எல்லாம் காட்டி கொடுக்கிறது திறவுகோல் எல்லாம் வேணும். பிராட்டி ஒரு சகசிரநாமங்களுக்கு அதாவது பகவத் பேதப்படும் சகசிரநாமத்தை சொல்லுங்க. இப்ப அனுபவிச்ச நம்போம் ஸ்ரீ வாசுதேவ மகிஷி சகசிரநாமம். வாசுதேவனுடைய பட்டராணி பட்ட மகிஷி தும் ஸ்புதானேஸ்வரேஸ்வரி தும் ஸ்புதான ஈஸ்வரன் மோக்ஷங்களுக்கு ஈஸ்வரனுக்கு பத்னியாயிருக்கு ஈஸ்வரி. அதான் ஜெகதுப்பாதிகார சக்தி ஆனா வசனங்கள்லாம் சில பேர் கூப்பிட்டு தனியா காமிப்பா. இப்பதான் பராசர் சொன்னார். ஏன் பிரிச்சு சொன்னார், பெருமானின் பிராட்டி பிரிக்க முடியாது. தேவத்திரியன் மனுஷேடு புன்னாமா பகவான் ஸ்ரீநாமினி லட்சுமியும் மைத்திரேயா நானும் யோகி தேவன் பராசர் மைத்திரி சொல்வர். தேவதைகள் பறவைகள் மிருகங்கள் மனுஷர்கள் புருஷன் எல்லாம் இருக்கா. இதுல ஸ்ரீ எங்க, பெருமாள் எங்க, ஸ்ரீநாமினி லக்ஷ்மி. பெண்பால் உள்ள பெயர்கள் எல்லாம் லக்ஷ்மி, ஆண்பால் உள்ள எல்லாம் பெருமாள். சப்தங்களே பிரிச்சார், பெண்பால் சப்தங்கள் எல்லாம் பிராட்டி இருக்கார். சப்தங்கள் பிரிக்க முடியாதோ ஆண்பால் எல்லாம் பெருமாள். ஒரு இடத்துல ஒரு பதம் வருது பத்னி அப்படின்னு பெண்பால். ஆனா தாராகான ஒரு பதம் சமஸ்கிருதத்துல, தாராகான பகுவச்சனம் கிடையாது. தாராகான ஆண்பால் ஏகவச்சனமான பெண்ணை பத்னியை குறிக்கும். இப்போ பத்னின்ற போது பிராட்டி இருக்காள், அதே பத்னி சென்ற சொல்ற தாராகான பதத்தில் பெருமாள் இருக்கார். அதனாலே இது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சரணாகர தீட்சிதாரா இருக்கார். ஆணுக்கு ஆயிடுச்சுன்னா எல்லா கர்மமும் ரெண்டு பேரும் சமமான அதிகாரம் ஒண்ணு ஆபத்த முறையை சொல்றேன். கல்யாணம் ஆகிட்டா பத்தி பத்தி ரெண்டு பேரும் சமமான உண்டு, அதிகாரம் உண்டு. ஸ்ரீ வேற பகவான் ஸ்ரீ தரக்காது இப்படிதான் சொன்னார். பாஸ்கர் பட்சம் யாக பட்சம் அகம்பவானே அகம் அபவானே சொல்ற வாக்கியத்தை வச்சு மிரண்டவாள் தேசியம் எடுத்திருக்கேன். அபேதம் பேதம் இதெல்லாம் கூடாது. பலவித விதைகள் இருக்கு, பலவிதமா முளைக்கிறது. அது ஜலம் பொதுவாக வேண்டியது, அது செடி பலவிதமா முளைக்கிறது. இதெல்லாம் ஒரு விளையாட்டுகள் அச்சுறுகள். கீர்த்தி ஸ்ரீஹி வாக்கு நாராயணம் இப்படிதான் சொல்றாரு. கீர்த்தி ஸ்ரீஹி வாக்கு நாராயணம் நான் அப்படின்னு சொன்னா பெருமாள் எல்லாம் இருக்கானா? இப்ப பெருமாள் தத்துவம் தனியா பிரியதான ரெண்டு பேரும் சேர்த்துதான் பிரகலாதன் அசுரார்ல பிரகலாதனா என்ன அர்த்தம்? பிரகலாதனுடைய பக்திகளை பெருமாள் ரொம்ப வசத்தமா கொண்டாடுறான்னு அர்த்தம். பிரகலாதனே பெருமாள் ஆயிடுவானா? அவன் அதே நான் இருக்கேன் அம்சம் அதிகம் அர்த்தம். விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி வேற சொல்லிட்டேன், விஷ்ணு வீட்டு எப்பவும் பிரிய மாட்டோம் இது தத்துவம். அதனால மற்றவர்களெல்லாம் சொல்லி சித்தரம் யுவானம் சொல்லி சில பேர் தேவைப்படாமல் சில பேர் தாயாக சொல்றாரு, அதெல்லாம் பிரிச்சு சொல்லக்கூடாது. கதாபாசங்கள்லாம் சொல்லக்கூடாது. சகி பந்து வருமானம் சகல பந்துனா அவனே பிதா அவனே மாதானா, பிதா மாதா அவனே இருப்பானா? அப்படியே ஆயிடுவாரா? எல்லா விதமா பிதா பண்றபடி மாதா பண்றபடி பிள்ளை பண்றபடி உபகாரம் பண்ணுவான். அனுவாசம் எம்பிதான் எந்த என்னுடைய சுற்றும் எனக்கு அது என்னுடைய வாணன், எனக்கு உபகாரம் பண்றவன், எனக்கு தகப்பன், எனக்கு பந்து, எனக்கு அரசி, ஒவ்வொரு விதமாக நம்பிதாழ்வு நான் கண்டு கொண்டேன் நாடாகனா என்னும் நாம சொல்லி பிராட்டி அனுப்பக்கூடாது. அணைய வந்து ஆக்கம் உண்டு அட்டை எம்போது சிவப்பேன். அழுவா சொல்ற செல்வம் போனதும் நம்மளை யாரும் விட ரெஷ்யம் பண்ண மாட்டாளாம். பணம் இருக்கும்போது எல்லாம் ஓடி ஓடி வருவா, ஏ தொடக்கி பண்ண என்ன பண்ணும் அது போகணும். அணைய வந்து ஆக்கம் உண்டு எல்லாம் சுத்தி வருவா அவங்கிட்ட பணம் இருக்கும்போது. அட்டை எல்போல் சுவைப்பர் அட்டை ரத்தத்தை உறுதி மாதிரி அவங்கிட்ட பணத்தை தான் சுருட்டுற வரைக்கும் இருப்பார். அப்படி ஓடி விடுவான், அப்படி இருக்க கூடாது. அப்படியே போவா பிராட்டி. பாலுடன் சர்க்கரையை கலந்து பிரிக்க முடியுமோ? கீரம் சர்க்கரையை யாவிரவது, பால் சித்திப்பானது சர்க்கரை சித்திப்பானது ரெண்டும் கலந்து விடுறான், ரெண்டும் சேர்ந்து ஒரு விமான சித்திப்பு பிரிக்க முடியுமா? அதனால பகவானை பிராட்டியும் பிரிக்க முடியாது. யாதிசியும் தேனாக யாது பூர்வர்களா எப்படி ஒண்ணு பதிக்கிட்டோ அப்பேற்பட்ட உயர்ந்த பூர்வ வாக்கியங்களை நம்ம பார்க்கணும். கேண்டு ஒவ்வொன்றா கேட்டு இவன் வசதி எவ்வளோ வசதியும் தள்ளிட்டு பெருமா இவன் சம்பிரதாய தத்துவம் தெரியாதவள் எத்தனையோ விதமாக சொல்லிட்டா. அதனாலே பிராட்டியை சொல்ற லட்சுமி தந்திரத்தில் அபிப்ளாவய தர்மானான் பாலனாய குரஸ்கதே சங்கிரஹாயுத லோகத்தே மரிய அவஜாஸ்தாபனாயிதே ஸ்ரீ ஆயுவம் விஷ்ணோஹோம் தேவதேவஸ்து சாங்கன மனிதி வைதிகாச்சாரம் மனசாபி நலங்கையது. ஒரு ஆச்சாரம் வைதிக ஆச்சாரத்தை அகற்றித்தராத வரதாரு லட்சுமி தந்திரத்துல பிராட்டி சொல்ற வாக்கியம். எதுக்கோசம் வைதிகாச்சாரம் வேலை சொல்ல மீறக்கூடாது? எதுக்கோசம் அஞ்சாறு காரணம் சொல்ற. அபிப்ரவாக தர்மானாம் தர்மத்தை மீறாதற்கோசம் பாலனாய குரசுத நம்ம குரம் கிடக்கூடாது. அதுக்கோசம் சங்கராயுத லோகத்தை லோகசங்கிறது பண்ணணும். பெருமாளே சந்தியானம் பண்ண துவாரகையில எதுக்கு நம்ம பண்ண எல்லாம் விட்டுருவான். லோக சங்கிறதுக்காகவும் மரியாதா ஸ்தாபனாயுத லோக மரியாதையை காப்பாற்றணும். பிரியா எதோட கூட நீ ஆச்சாரத்தை மீறாதே எதுக்காக தெரியுமா? பிரியாடு சொல்றதுன்னா பிரியாய மம விஷ்ணு வச்சே எனக்கு ரொம்ப பிரியனா இருக்க பிரியனா விஷ்ணுவோ யார் அவன் அவன்தான் தேவதேவன் அவன்தான் வில்லான் தான் அவனுக்கு பிரியம் இப்படிலாம் இருந்தா அப்படின்னு இதெல்லாம் உபதேசிக்கிறார் லட்சுமி. இப்படி லட்சுமி தந்திரத்துல சொல்லி முடிக்கத்தோடு இந்த பத்தாறு ஸ்லோகம் மொழிகிறது ஸ்லோகத்தை அனுபவிச்சு முடிக்க போறோம். தேவி ஸ்ருதிம் பகவதீம் பிரதமே புமாம்சஹ வத்சத்குணௌக மணிகோஷ கிருஹம் கிருணந்தி சத்வார பாடன பட்டூரி ச சேதிஹாஹ சந்தர்க்கென ஸ்மதி புராண புரஸ்வராணி கல்யாக்கருமாய் கல்யாக வேதாந்த குரே.